ஸ்ரீமச்ரீரங்கராமானுஜமுனிசரணாம்போஜபிருங்காயமான ஸ்ரீமத் வேதாந்தராமானுஜமுனிகருணாவாப்த வேதாந்தயுக்மம் தத்விந்யஸ்தாத்மரக்ஷாபரகமனகுணம் ப்ரஹ்மநிஸ்ரீநிவாஸே ஸ்ரீமத் ஸ்ரீரங்கராமானுஜமுனிமபரம் சம்சயே ஜ்ஞானவார்த்திம். ஒரு பெரிய சுதினம் இன்று என்றெல்லாம் ஆச்சாரியனை நாம் நினைக்கிறோமோ அன்றெல்லாம் நமக்கு ஒரு சுதினம் என்று சொல்லுவார்கள். அதேபோலே நம்மளுடைய ராமானுஜ சித்தாந்தத்திலும் தேசிக சம்பிரதாயத்திலே மகமகனீயர்கள் பலர் அவதரித்துள்ளனர். அப்படிப்பட்ட இந்த ஆச்சாரிய சந்ததியிலே கடந்த ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுந்தொருளியிருந்த ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவாஜக கோழியாலம் சுவாமி என்று சுப்பிரசித்தராக எழுந்தொருளியிருந்த மகானுடைய திருநக்ஷத்திர வைபவத்தை முன்னிட்டு நாம் இன்று அவருடைய சில குணார்ணவத்தை அனுபவிக்கிறோம். அதிலே நாம் பார்க்கும் பொழுது ஷ்ருண்வந்தி காயந்தி ஸ்மரந்தி நந்தந்தி தவேஹிதம் ஜனாஹ தயேவ பஷ்யந்தி அசிரேன தாவகம் பவ பிரவாஹோபவரமும் பதாம்புஜம் என்பதாக பகவானுடைய திவ்ய அவதார விருத்தங்களை நாம் எவ்வாறு அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு உபாயமாகவும் ஸ்வயம் புருஷார்த்தமாகவும் பகவானுடைய திவ்ய சரீரம் போலே பாகவதருடைய திவ்ய சரீரமும் நமக்கு ஒரு முக்கியமாக ஆகிறது. அதேதான் மம மத்பக்தீஷு பிரீதிரப்யதிகா பவே என்பதாக சொல்வார்கள். அப்பேற்பட்டதான ஆச்சாரியனை பற்றி நாம் என்றெல்லாம் நினைக்கிறோமோ அன்றெல்லாம் நமக்கு சுதினம். அதிலே ஸ்ரீமத் கோழியாலம் ரங்கராமானுஜ மகாதேசிகன் என்று சொல்லக்கூடியதான ஆச்சாரியனுடைய பெருமனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அபரபாஷ்யக்காரர் என்பதாக போற்றப்பட்ட ஒரு யதிஸ்ரேஷ்டர். நாதே நஸ்திருணாம் ந யாச்சாமகே சுத்தானாம் து லபேமகி ஸ்திரதியம் பிரசத்திம் முகுஹு அப்படின்னு தேசிகன் சொல்வதைப் போலே ஆச்சாரிய வம்சத்திலே அவதரித்த ஒரு மகா ஸ்ரேஷ்டரான ஒரு ஆச்சாரியர். யஸ்ய தேவா பராபக்திர் யதா தேவோ ததா குரோ தஸ்யைதே அகதிதாஹ்யர்த்தாஹ பிரகாஷ்யந்தே மகாத்மனஹ என்பது ஸ்ருதி வாக்கியத்தினாலே பகவானிடத்தில் போல் ஆச்சாரியனிடத்திலும் பரமபக்தி பண்ணுகிறவனுக்கு வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா ச துர்லபஹா என்ற பகவத் பக்தன் போலே தானும் மகாத்மாவுக்களுடைய ஆச்சாரியனுடைய சரித்தையை நாம் கேட்டோமானால் நமக்கு அந்த எம்பெருமானுடைய அருளானது நமக்கு கிட்டும் என்பது திண்ணம். அப்பேற்பட்டதான ஒரு யதிசிரேஷ்டரான மொழியாளன் சுவாமியுடைய திருநக்ஷத்திர வைபவத்தை முன்னிட்டு சுவாமி அவதரித்ததான குளம் என்று சொல்லும் பொழுது கோயில் சப்தம் வங்கீபுரம் வாஜபேயம் என்று சொல்லக்கூடியதான வம்சத்திலே அவதரித்தவர். நாதமளிகனுடைய திருமாமராருடைய வங்கீபுரத்தாச்சி என்று சொல்லக்கூடிய மகான் மற்றும் ஸ்ரீபாஷ்யகாரருடைய 74 சிம்ஹாசனாதிபதியிலே வங்கீபுரத்து நம்பிகள் என்று சொல்லக்கூடியதான அந்த வம்சத்திலே வந்தவரான அவதரித்த நம் சுவாமி. அது மட்டுமல்லாமல் வாஜபேயம் இராமானுஜ தீட்சிதர் என்று சொல்லக்கூடிய இராமானுஜ தீட்சிதர் மத்வாம்பாடி இராமானுஜ தீட்சிதர் என்று சொல்லுவார்கள். அவருடைய வம்சத்திலே அவதரித்ததான நம்மளுடைய சுவாமியினுடைய வம்ச சரித்தம். அப்பேற்பட்டதான மகனியர் வெங்கட வரதாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய தகப்பனார் லக்ஷ்மி அம்பா என்று சொல்லக்கூடியதான மாதாவுக்கும் சீமந்த புத்திரனாக அவதரித்தவர். நம் சுவாமி மணப்பாக்கம் என்ற ஊரிலே அவதரித்தார். உபயுக்தேஷு வைஷத்தியம் திருவர்க்க நிரபேக்ஷதா கரணத்ரய சாரூப்யம் இது சௌக்கிய ரசாயனம் என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்டதான ஒரு திவ்ய தம்ப பெற்றோர்கள் பெற்றெடுத்ததான நம் சுவாமிக்கு பூர்வாசிரமத்திலே ராகவன் என்பதான திருநாமம். பங்குனி மாதத்திலே எந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே காலம் வளம்புரி என்ன நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்தவள்ளல் நம் நாதமுனிகள் என்று சொல்வதை போல அந்த நாதமுனியுடைய நட்சத்திரத்திலே அவதரித்த நம்முடைய சுவாமி. ஜாயமானம் ஹி புருஷம் யம் பஷ்யேத் மதுசூதனஹா சாத்விகா சது விக்னேயஸ்ய வை மோக்ஷார்த்த சிந்தகஹா என்பதாக சந்தோஷித்திருக்கக்கூடிய ஒரு நன்னாளிலே நம்மளுடைய சுவாமியுடைய அவதாரம் ஆயிற்று. ஆபால்யாத்து சுவாமிக்கு தன்னுடைய ஞாதியானவும் முத்தண்ணா வெங்கடாச்சார் மர்த்வாம்பாடி வெங்கடாச்சார் என்று சொல்லக்கூடிய பிரசித்த வித்வான் அக்காலத்திலே எழுந்திருந்தவரிடத்திலே நம் சுவாமிக்கு பஞ்சசம்ஸ்காரமும் மற்றும் ஆன்மீக காலக்ஷேபமும் அவருடைய முத்தண்ணா இடத்திலேயே காலக்ஷேபமும் ஆயிற்று. பிறகு பல மகனியர்கள்லாம் காஞ்சிபுரத்திலே இருந்த பிரசித்தமான வித்வான்களிடத்திலே சாஸ்திரங்களை பயின்றார். அவ்வாறு இருக்கும் பொழுது நம் சுவாமி பரமஹம்ச பரிவிராஜகராக எழுந்தருளியிருந்த திருப்பதி சுவாமி என்று பிரசித்தராக இருந்த வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்று சொல்லக்கூடிய சுவாமியிடத்திலே நம் சுவாமி ஆத்மரக்ஷையும் மற்றும் சகலவிதமான வேதாந்த காலக்ஷேபங்களும் செய்தார். எப்படி அக்காலத்திலே சாம்பிரதாயத்திலே காலக்ஷேபம் எல்லாம் பண்ண வேண்டுமோ அதே ரீதியிலே பண்ணி சுவாமியிடத்திலே ராமானுஜருடைய கிரந்தங்களும் மற்றும் சுவாமி வேதாந்த தேசிகனுடைய சகல கிரந்தங்களையும் அதிகரித்தார். சுவாமியிடத்திலே பால்யத்திலேயே விரக்தியினாலே பலமுறை சுவாமி சந்நியாசம் சுவீகரிக்க வேண்டும் என்று பலவாறாக கேட்டுக்கொண்டிருந்த பொழுது திருப்பதி சுவாமி ஒரு முறை உனக்கு அந்த ஒரு நேரம் வரும், அப்பொழுது இது சித்தியாகும் என்பதாக சொல்லி கேட்டதுண்டு. அப்பேற்பட்டதான ஒரு மகனியர். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய பால்யத்திலேயே இதையெல்லாம் வித்யாபியாசங்கள்லாம் செய்து தன்னுடைய 15வது வயதிலேயே சுவாமிக்கு தொண்டமானத்தும் யஜ்ஞவராகாச்சார் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்டிதர், அப்பண்டிதருடைய குமாரத்தியை பங்கஜவல்லி என்று சொல்லக்கூடியதான கன்னிகையை விவாகமாயின பிறகு கிரகஸ்தாசிரமத்திலே கிரகஸ்த தர்மம் என்னவோ அதையெல்லாம் செய்து கொண்டு வந்து எப்பொழுதுமே அக்காலத்திலே சாஸ்திரத்திலே சொல்லுவது போல ஆச்சாரசீலராகவும் தூமசகடம் என்று சொல்லக்கூடிய ரயில் மற்றும் அந்த யானங்கள் எல்லாம் ஏறாமல் நடையாகவே பல ஊருக்கெல்லாம் சென்று எம்பெருமானையெல்லாம் மங்களாசாசனம் செய்து பால்யத்திலிருந்தே குலீனராக ஆச்சாரத்திலே திண்ணமாக எழுந்தொழிலிருந்த ஒரு மகான். அப்பேற்பட்டதான சுவாமி தன்னுடைய 39வது வயதிலே விரக்தியினாலே பௌண்டரீகபுரம் ஆசிரமத்திலே சென்று அங்கே பௌண்டரீபுரம் சுவாமியிடத்திலே காஷாய ஸ்வீகாரம் பெற்றுக்கொண்டு சந்நியாசாசிரமத்தை ஸ்வீகரித்தார் தன்னுடைய 39வது வயதிலே. அன்று முதல் பல க்ஷேத்ராட்டனங்கள்லாம் செய்து யதி தர்மம் என்னவோ அதை திண்ணமாக அனுபவித்தது நம் சுவாமி. இதை பல ஆச்சாரியர்களும் பல வித்வான்கள் பேசி கேட்டது பிரசித்தி அக்காலத்திலே. எப்படி என்றால், ஆச்சார பிரதமோ தர்மோ தர்மஸ்ய பிரபுரச்சுதஹா என்பது போல ஆச்சாரம் சுவாமியிடத்திலே ரொம்ப முக்கியமாக கருதப்பட்ட ஒன்று. ஆச்சாரம் இல்லை அப்படின்னா ஆசிரமத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு இருந்த அளவுக்கு ரொம்ப ஆச்சாரத்திலே மிகுந்து ஈடுபாடு உள்ளவர். அது மட்டுமல்லாமல் காலக்ஷேபம் சாகிக்கும் பொழுதும் காலக்ஷேபங்களிலே சிஷ்யர்களுக்கு எவ்வாறெல்லாம் புரிய முடியுமோ அவ்வாறெல்லாம் எடுத்து உரைத்து அந்த எம்பெருமானாருடைய கிரந்தங்களை எல்லாம் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு வைகரியை பெற்றவர் நம் சுவாமி. எப்படி என்றால், உத்தமூர் சுவாமி போன்ற மகான்களுக்கெல்லாம் ஆச்சாரியனாக திகழ்ந்தவர். சிஷ்யனை வைத்துக் கொண்டு நாம் பார்த்தும் போதுமெல்லாம் ஆச்சாரியர் எவ்வாறெல்லாம் இருந்திருப்பார் என்பது நமக்கு புரியும். அது மட்டுமல்லாமல் சுவாமி கொழியாளம் சுவாமியிடத்திலே ஒரு வைகரி என்னவென்றால், அக்காலத்திலே இருந்த பாடபேதங்களை எல்லாம் பிராச்சீன பத்தி என்ன என்பதை நன்கு அறிந்தவர் நம் சுவாமி. என்ன என்று கேட்டால், சுவாமியிடத்திலே இந்த தாளபத்திரத்திலே இவ்வாறு இருக்கு, இந்த புத்தகத்திலே இந்த மாதிரி வந்திருக்கு என்றால் எது பிராச்சீன பாடம் எது பெரியோர்கள் ஆதரித்த பாடம் என்பதையெல்லாம் நன்று அழகாக தெளிவாக சொல்லக்கூடியவர். அப்பேற்பட்டதான ஒரு வைகரியை பெற்றவர் நம் சுவாமி. அது மட்டுமல்லாமல் அவருக்கு பிரதம தர்மம் என்ன என்றால் ஆச்சாரம். ஆச்சாரத்திலே குலீனம் அகுலீனம் வா வீரம் புருஷமானினம் சரித்திரமத்ரேவ வியாக்கியாதி சுச்சிம் வா எரிவா அசுச்சிம் அப்படின்னு அந்த ஆச்சாரத்திலே ரொம்ப முக்கியமாக திகழ்ந்த சுவாமி. அவ்வாறாக இருந்த சுவாமியிடத்திலே பல பேர்கள் பல மகனீயர்கள் அக்காலத்திலே பல மகனீயர்களும் வைதிகர்களும் லௌகீகர்களும் ஆசிரித்த ஒரு மகான். அதிலே பார்க்கும் பொழுது பல அக்ரஹாரத்திலிருந்தும் பல இடத்திலிருந்தும் சுவாமியிடத்திலே வந்து பல கிரந்தங்களை காலக்ஷேபம் செய்த மகனீயர்கள் பலர். இது மட்டுமல்லாமல் சுவாமி பல கிரந்தங்களையும் நமக்கு அருளி செய்திருக்கிறார். பேத சாம்ராஜ்யம், மதுவித்யா மார்க்க தர்ப்பணம் மற்றும் பல வாதங்க கிரந்தங்களுக்கு மறுப்பும் தெரிவித்துள்ள சுவாமி. இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது சுவாமியினுடைய வைகரி நமக்கு அந்த புஸ்தகத்திலே நமக்கு நன்றாக தோன்றும். இதையெல்லாம் சுவாமியுடைய கிரந்தத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது பல கிரந்தங்கள் நமக்கு அருளி செய்துள்ள அதிலே ஹேயோபாய தர்ப்பணம், பூர்ணத்துவ விசாரம், சமஸ்யமான சூக்தியர்த்த நிஷ்கர்ஷம், அப்புறம் பாடபேதம் என்று சொல்லக்கூடிய பல புத்தகங்கள். அதிலே சிலது இன்று நம்மிடையே கிடைக்கிறது, சிலது நம்மிடையே கிடைக்காமலும் இருக்கிறது. இதிலே பூர்ணத்துவ விசாரம், ஸ்ரீஜெயந்தி பாரணகால பிரகாசிகா போன்ற பல நூல்கள் முக்கியமாக பெற்றவை. அது மட்டுமல்லாமல் அனைவரும் சம்பிரதாயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உபயுக்த சங்கிரகம் என்று சொல்லக்கூடியதான கிரந்தத்தை அருளி செய்துள்ளார். அது மட்டுமல்லாமல் பல இதில் இந்த உபயுக்த சங்கிரகம் வந்து இக்காலத்திலும் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தினுடைய கிரந்த விசிஷ்டாத்வைத விஷயம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு கிறிஸ்ப் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்டதான ஒரு நூலாக அமைந்திருக்கிறது. இதில் இன்னும் நாம் பார்க்கும் போனோமானால் பரபக்ஷ நிராகிருதிகி, பேத சாம்ராஜ்யம், சதுசூத்ரி விசாரஹா, தத்வதீபிகா, தத்துவ பிரகாஷ பூர்ணத்துவ விசார மதுவித்யா மார்க தர்ப்பண சமஸ்யமான சூக்தியர்த்த விசார வாக்கியான்வய அதிகரண அதிகரண பதார்த்த பங்க பாட்டசோதனம் என்று சொல்லக்கூடிய உபயுக்த சங்கிரக குரோடபத்ராணி உக்திநிஷ்டா பரித்ராணம் குணதோஷ தர்ப்பண நிக்ஷேப விஷய விசாராக யஜ்ஞோபவீத மீமாம்சா வஸ்திர யஜ்ஞோபவீத பிரதீப ஆன்னீகார்த்த பிரகாஷ லக்வாண்ணிகம் ஹேயோபாதேய தர்ப்பணம் ஸ்ரீஜயந்தி பாரண கால பிரகாஷிகா ஸ்ரீஜயந்தி பாரண சமாப்தி ஸ்ரீஜயந்தி நிர்ணய சமாப்தி ஸ்ரீஜயந்தியாதி நிர்ணய பிரார்த்தனா விம்சதி திவ்யதேச மங்களசாசன ஸ்லோகாக ஹஸ்தீஷ வைபவம் ஹஸ்தீஷ வைபவம் என்பது ரொம்ப அத்திவரதரை ஏழை பண்ணும்போது பண்ணதான 1937 அத்திவரதர் எழுந்தருளின போது மங்களாசாசனம் பண்ணப்பட்டு எழுதப்பட்டதான நூல் இந்த அஸ்தீஷ வைபவம் வேதாந்த ராம இப்படி என்பதாக பல நூல்களை சுவாமி சம்பிரதாயத்திற்காக அருளி செய்துள்ளார். சுவாமியினுடைய வைகரடி என்று கேட்கும்போது துரியாசிரமத்திலே எப்படி யதி தர்மம் சொல்லப்பட்டிருக்கோ அதிலே ஒரு க்ஷணம் ஒரு இதுவும் பிசங்கள் இல்லாத நழுவாமல் அந்த யதி தர்மத்திலே நிலையிருந்து இருந்தவர் நம் சுவாமி. அந்த சுவாமியிடத்திலே பல மகனீயர்கள் பல விசிஷ்டாத்வைதத்திலே பிரசித்தமான இருந்த உத்தமூர் சுவாமி கூத்தபாக்கம் நீலமேகாச்சர் கூத்தாண்டகுப்பம் என்று சொல்லக்கூடிய பல மகனீயர்களெல்லாம் சுவாமியிடத்திலே வந்து ஆசிரயித்து காலக்ஷேபாதிகளும் மற்றும் ஆத்மசமர்ப்பங்கள்லாம் செய்த ஒரு பெரிய மகனீயருடைய திருநக்ஷத்திரத்தை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம். அந்த ஒரு வியாஜமாக நம்மளுடைய வாக்கெல்லாம் சுத்தியாக வேண்டுமென்றால் ஆச்சாரியனை பற்றியும் அவருடைய தனியனை சேவித்தால் நமக்கு எல்லாம் திண்ணமாகும் என்பது சுவாமியினுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினாலே இன்று நமக்கு அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலே கொழியாளம் ரங்கராமானுஜ மகாதேசிகன் சுவாமியினுடைய ஒரு சரித்தத்தையும் அவருடைய பெருமையும் பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டியது என்பது ஏனென்றால் எப்பொழுதுமே ஆச்சாரியனும் ஆச்சாரியனுடைய சிந்தனை இருந்தாலே நமக்கு பெரிய பல விதங்கள் நமக்கு புலப்படும். சுவாமிக்கு தேவப்பெருமானிடத்திலே அதீத ஒரு ஈடுபாடு. சுவாமி தேவப்பெருமானை சேவித்தாலே அந்த வேற உலகமே அவருக்கு தெரியாது. எப்பயுமே பெரியோர்கள் கேட்ட வழக்கு என்ன என்றால் தேவப்பெருமாளை என் அப்பன் என்றுதான் சொல்லி விவகாரமாக சொல்வார். ஸோ அப்பேற்பட்டதான தேவப்பெருமாளிடத்திலையும் மகனாக ஈடுபாடு கொண்ட நம்முடைய சுவாமியுடைய சரித்தத்தை இன்று நாம் அனுபவித்தோம். ஏனென்றால் எப்படி சுவாமியுடைய ஆச்சாரியனுடைய ஸ்துதி இருக்கென்றால் ஸ்ரீபாஷ்யகார நிகமாந்த குருக்தி நித்யா பிராத்யாபனாதி நிததோ முனிமான்ய விருத்திஹி வாசோவிதேய நிகம சூக்திஜாலஹா ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனி ஹிருதி மே அஸ்து நித்யம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. Thank you.